ஏழ்மையில கூட தேவப்பெருமான் சாதமும் ரிசம்மனுடைய சாதமும் சாப்பிட்டு அந்த சன்னதியில கைங்கரியங்கள் பண்ணி அந்த சாதத்துல வளர்ந்தவா. என்னுடைய கெரியர் டெவலப்மெண்ட் சைக்கிள் கேரியர்ல தான் ஆரம்பிச்சதுங்களா. சந்த திருவ எல்லாமே சைக்கிள்ல தான். எங்க ரெண்டு பேருக்குமே என்ன அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும், இன்னோவேட்டிவா பண்ணணும், இன்னோவேட்டிவ் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. காதல் கவிதைகள் நிறைய இருக்கேன். வலப்பக்க கடல் மணலை இடப்பக்கம் இறைத்தறித்து நகக்கணுக்கள் ஒலிக்கின்றன, அடியே நாளை ஏனும் வந்துவிடு, நான் உபன்யாசங்கள் பண்ண போறேன் அப்படின்றத கேட்டு எங்க சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அவர் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டார், ஒரு நாளைக்கு 4 செஷன், 7-9, 11-1, 1-3, 5-7, அதுக்கப்புறம் ராத்திரி 7:30-9 உபன்யாசம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரணும் தான் ஆசைப்படுறாங்க, ஆனால் யாருக்கும் பொறுமை இல்லை. தே வாண்ட்ஸ் டு நோ அபவுட் அவர் சம்பிரதாயம், பட் நாட் இன் த சம்பிரதாய்க்குவே. சுவாமி ராமானுஜா சேஸ் அப்படின்னு பேசுறது அவர் ரொம்ப பெரிய பெருமை நினைச்சிட்டு இருக்கான். அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு சந்தியான முன்னியான்னு கேட்டா கோவம். சிவதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. நம்ம தேசிகா டெய்லி சேனல்ல பாட்காஸ்ட் மூலமா பல வித்வான்களை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம இன்டர்வியூ பண்ண போறவர் ரொம்ப ஃபேமஸானவர், முகுந்தகிரி அனந்த பத்மநாபாச்சார் சுவாமி, ஃபாண்ட்லி கால்ட் அஸ் ஏபிஎன் சுவாமி. அவரை தான் நாம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறோம். நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம். தேசிகா டெய்லி வியூவர்ஸுக்கு அடையனுடைய பிரணாமங்கள். ரொம்ப சந்தோஷம், ஒரு யங்ஸ்டர்ஸ் 4-5 பேர் சேர்ந்து இந்த சம்பிரதாயத்துக்காக நிறைய இன்னோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன், அண்ட் ஆல்சோ சில ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியம் கூட கிடைச்சிது. இன்னைக்கு அவ்வளோ பெரியவார்கள் இருக்கக்கூடியதான இந்த சம்பிரதாயத்தில் என்ன ஒரு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச பதில்களை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் சொல்கிறேன். சுவாமி, முதல் கேள்வியே உங்களோட பேரண்ட்ஸ் அதாவது ஃபேமிலியை பத்தி ஷார்ட்டா சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏர்லி எஜுகேஷன்ஸ் அதெல்லாம் எப்படி. அதாவது ஃபேமிலின்றது மதுராந்தகம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் முகுந்தகிரி அப்படின்றது. ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியே பெரியவாள்லாம் எல்லாரும் வந்து காஞ்சிபுரத்துல செட்டில் ஆயிட்டா. வஸ்து பைதாமகம் தனம் என்றதாக எல்லாமே தேவப்பெருமானுடைய தினத்தோடி வாரம் தான். இன்ஃபேக்ட் அடியனுடைய தகப்பனார்லாம் கூட ஆரம்ப காலத்துல ரொம்ப தாரித்யம் ஏழ்மையில கூட தேவப்பெருமான் சாதமும் ரிசம்மனுடைய சாதமும் சாப்பிட்டு அந்த சன்னதியில கைங்கரியங்கள் பண்ணி அந்த சாதத்துல வளர்ந்தவா. இன்னைக்கும் அதே தேவப்பெருமானுடைய அனுகிரகம், லக்ஷ்மீசனுடைய அனுகிரகம் இந்த ஃபேமிலிக்கு இருக்கு. அப்பா அம்மாவுக்கு அடியன் ஒரு பிள்ளை. இது மேற்கொண்டு எனக்கு ஒரு எனக்கு கல்யாணம் ஆனப்பிருக்கு, எனக்கு ஒரு பையன். இது ஒரு சின்னதா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபேமிலியும் சின்னது, பேக்ரவுண்டும் ரொம்ப சின்னது. சுவாமியோட ஏர்லி எஜுகேஷன்ஸ்லாம் எப்படி? ஆஸ் யூஷுவல் தான், எல்லாரும் படிக்கிற மாதிரி தான். 10th வரலாம் நான் ஒரு இன்டர் ஸ்கூலில் படித்தேன். ஃபஸ்ட்டு 1st கிளாஸ்ல 5th கிளாஸ் வரலாம் எங்கள் அப்பா கிட்ட வாசித்தேன். அவர் வெங்கட்ரமணா ஸ்கூலில் வாத்தியார். ஓகே. அதுக்கப்புறம் அது பழைய நசோபுரி ஆஃபீஸர். அப்புறம் 6th மாம்பழம் ஒரு இன்டர் ஸ்கூல், அஹோபில் ஒன்று ஒரு இன்டர் ஸ்கூல். தென் 10th முடித்தவொடனே 5 வருஷம் சிரோமணி மெட்ராஸ் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் எம்ஏ எம்ஃபில் பிஎஸ்சி இன் விவேகானந்தா காலேஜ். அதுதான் அது கிராஜுவல் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு ஸ்கூல் எஜுகேஷன். ஏன்னா இன்னைக்கு லௌகிகமாவும் நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்புன்றது ஒரு பக்கம், சம்பிரதாயத்துக்குள்ள எப்படி? நான் காலேஜ் படிக்க சேவை எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று உண்டு. சின்ன வயசுலேருந்து இந்த ரிசமப்பிரியாவில் எங்கள் அப்பா இருந்ததுனால, பிகாஸ் எங்கள் அப்பா ஃபேமிலியில் ரிசமப்பிரியா நரசிம்மன்னே பேர் எங்கள் அப்பா. முகுரேஷிங்கர் அப்படி தான் கூப்பிடுவேன், ரிசமப்பிரியா நரசிம்மன் அப்படின்னே பேர் எங்கள் அப்பாவுக்கு. அந்த சமயத்தில் திருக்கள்ள சுவாமி, புருஷ சுவாமி, வில்லிவல ஐசிங்கர், பூர்வாசமும் இன்னும் பல மகான்களோடத்தில் பழகக்கூடியதான ஒரு பாக்கியம் ஒன்று. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ தான் தேசிக பவனத்தில் மயிலாப்பூரில் நம்ம செவிலிமேடு மாமா திவ்யபிரந்த சந்தை ஆரம்பித்தார். ரங்கப்பா, தேவா, அப்புறம் வந்து சத்யா, நாங்கள் எல்லாரும் அந்த சமயத்தில் திவ்யபிரந்தம் கற்றுண்டோம். நான் எல்லாருக்கும் ரொம்ப ஜூனியர், ரொம்ப ரொம்ப சின்ன பையன் நான். சிவத்ராங்காச்சார் சுவாமிகிட்ட அந்த சமயத்தில் ஸ்தோத்திர பாடங்கள் கற்றுண்டோம். ஸோ அப்புறம் 10th ஆன உடனே அந்த அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தாச்சு. 10th முடித்த உடனே என்னன்னா, சம்ஸ்கிருத காலேஜ் போய் சேரச்சு. நான் அடிக்கடி பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், என்னுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டு சைக்கிள் கேரியரில் தான் ஆரம்பிச்சதுங்களா. பிகாஸ் என்னன்னா இங்கே சைக்கிளில் போவேன், தேசிய பவனத்தில் வாசல சிவசங்கராச்சார சுவாமி வெயிட் பண்ணிட்டு இருப்பார், எனக்கோசரம் கேரியர்ல ஏறி உட்காந்துப்பார், ஸ்தோத்திர பாடம் சந்தா ஆகும், சைக்கிள்ல போயிட்டு சைக்கிள்ல சுவாமி பின்னாடி உட்காந்துப்பார், நான் சைக்கிள் ஓட்டுவேன், அங்கேருந்து சாம்சங் காலேஜ் போவோம், கார்த்தால ஒரு ஸ்தோத்திர பாடம் சந்தாகும், திருப்பி மத்தியானம் லஞ்சுக்கு சுவாமி பவனத்துக்கு அஷ்டம் சந்தாகும், திருப்பியும் லஞ்ச் முடிச்சுட்டு சுவாமி காலேஜுக்கு அஷ்டம் போவேன் சந்தாகும், திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு சுவாமி ஆத்துக்கு அஷ்டம் பல சந்த சைக்கிள் டிராவல். ஆமா ஆமா, சந்த திருவ எல்லாமே சைக்கிள்ல தான். அப்படியே சுவாமி கிட்ட வாசிக்க ஆரம்பிச்சேன். அதே டயத்துல அப்படி எனக்கு இங்க பக்கத்திலேயே புருஷ சுவாமி உழப்பாக சுவாமி, ஸோ சம்ஸ்கிருத காலேஜில் நான் வாசிச்சேன்னா கூட சம்ஸ்கிருதத்தில் இன்னும் ஒரு நல்ல ஒரு பேஸ் ப்ளஸ் சாகித்யங்களில் ஓரளவுக்கு பிரவேசம் அப்படின்றது வந்தது பிகாஸ் ஆஃப் ஓழப்பாக சுவாமி தான். ஓழப்பாக சுவாமிகிட்ட வாசித்தேன், அவருடைய குமாரர் ஓர் தேவநாதன் சுவாமி இப்போ பிரசிடென்சி காலேஜில் இருக்கார், அந்த சுவாமி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்டையும் கொஞ்சம் வாசித்தேன். அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு சம்பிரதாயத்தில் வர்றதுன்றது தான் செகண்டரி தான், எனக்கு எம்ஏல வேதாந்த சங்கிரகம் ஒரு பேப்பர், ஓகே எம்ஏல வேதாந்த சங்கிரகம் எனக்கு பேப்பர், எனக்கு வேதாந்தம் அப்படின்னாலே கொஞ்சம் வேண்டாததுதான், கொஞ்சம் எனக்கு அதுல வேதாந்தத்துல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஃபார்ச்சுனேட்லி உழப்பாக சுவாமி நம்பாத்திலேயே எங்க கீழே கொடுத்துருந்தேன், அவர்கிட்ட தான் நான் போய் பிரார்த்திச்சேன், எனக்கு வந்து வேதாந்த சங்கிரகம் பாடம் சொல்லணும் அப்படின்ட்டு. பெரியவாள் அவள மகான்கள் எப்பேற்பட்டதான ஒரு பிராமணிக்காள் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், என்னன்னா அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா, நீ வந்து அகோபிரபட்டத்தினுடைய சிஷ்யன், உங்க சன்னதியை சேர்ந்த ஒரு சுவாமி பக்கத்திலேயே இருக்கார், உனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் அவரும், அந்த சுவாமி கிட்டதான் நீ வேதாந்த பாடத்தை கேட்கணும், என்கிட்ட சம்ஸ்கிருதம் வாசிச்சாலும் அந்த சுவாமி கிட்ட தான் நீ வேதாந்த பாடம் கேட்கணும், அவர் ஒருவேளை எனக்கு அவகாசம் இல்லை அது பரவாயில்ல இது பரவாயில்ல சொன்னா அப்புறம் வேதாந்த பாடம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது இவர்கிட்ட ஏதோ ஒரு நோட்ஸ் கிடைச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சா, இவர் கட்சியில வந்து நம்மள அவர்கிட்ட அனுப்புறாரு, இது எதுக்கு வம்புன்னு நான் பேசாம இருந்துட்டேன். பட் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணினார் குழப்பாங்க சுவாமி, நான் எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கறதுனால சுவாமி என்ன பண்ணிட்டார், உழப்பாக சுவாமி நேர புருஷ சுவாமிகிட்ட போய் சொல்லிட்டார், இந்த மாதிரி அவன் வந்து வேதாசங்கம் வாசிக்கணும் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான்ட்டு. புருஷ சுவாமி என்ன கூப்பிட்டார், என்னடா உனக்கு எங்கிட்ட நேரம் வரணும்னு தோணலையா, நீ ஏன் எங்கிட்ட வர மாட்டேன்ற, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எனக்கு இது வேணும்னு, நான் நாளிலேருந்து காலக்ஷேபம் ஆரம்பிக்க போறேன், நீ வந்து உட்காந்து உட்காந்து, இது என்னடா நமக்கு நாம ஏதோ ஒரு பத்து கொஸ்டின் கொடுப்பா அதை நோட்டு பண்ணி எத்தையோ மார்க் வாங்கிடலாம் பாஸ் பண்ணிடலாம் நினைச்சா, இவர் ஏதோ பாடம் சொல்ல அப்பயே வேற அரசங்களும் சொல்ல, நான் ஏதோ காலட்சியம் ஆரம்பிக்க போறாரு என்ன. உண்மையை சொல்லணும்னா சிஷ்யஸ்தேகம் சாதி மாதம் தோன்ற பண்ணணும்னு போய் ஆசைச்சேன், ஆனா வேண்டா விருப்பாரா முதல் ஒரு நாலு நாள் காலட்சேபம் போனேன், ஒரு பெரியவர் கூப்பிட்டு அதை நம்மளால உல்லங்கனம் பண்ண முடியாது, அவர் கூப்பிட்டதுக்கு நாம மரியாதை கொடுத்தானோ, ஆனா இதுல இருந்து பெருமாள் எப்படி நம்மளை காப்பாத்த போறாரோ தெரியலையே, எனக்கு ஏதாவது ஒரு வழி உண்டா ஆண்டவா அப்படின்னு நினைச்சுதான் போனேன். நாலாவது நாள் டிராஸ்டிக் சேஞ்ச் இந்தி வரையிலும் சூப்பர் அது நடந்துட்டு இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னா, நான் காலேஜ் எல்லாம் முடிச்சேன் பிஹெச்டி எல்லாம் சப்மிட் பண்ணப்பறதான் எனக்கு வேலை அரசு இருந்துச்சு, கடைசி ஊர்ல எதுக்கு போடலோ அது நடக்கல. இதுதான் அதாவது காலக்ஷேமம் பண்ணணும்ன்றா உண்டு, இருந்தாலும் இது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அடியனுடைய அனந்தப்படாமங்கள் எப்பொழுதுமே குழப்பாங்க சுவாமி. ஓகே, இப்போ காலேஜ் பத்தி பேசினோம், காலேஜ்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? விஸ்வாமித்திரர் நாடகம் ஒண்ணு போட்டா காலேஜ்ல, பிரம்மாண்டமான நாடகம், அதுல ஒரு நல்ல செட் எல்லாம் போட்டு அந்த திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம் அதுல எனக்கு ராமனா கேரக்டர் கொடுத்தான். இந்த மேக்கப் மேன் வந்தான், வந்த உடனே என்ன உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னா ராமன் அப்படின்னு உடனே அவனை இருக்கிற அத்தனை எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு எனக்கு மேக்கப் போட்டான். அப்படி ஒரு அற்புதமான மேக்கப் போட்டு டிராமா நடந்துட்டு இருக்கு, பீக்ல இருந்துருக்கு டிராமா. தம்பி நீ எப்ப போற, தம்பி இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க கிட்ட, டிராமா பீக்ல போயிட்டு இருக்கு, செம்மையா நடிச்சிட்டு இருக்கா. அந்த விஸ்வாமித்திரர் தான் மெயின், அவனுக்கு ராமன் உடனே என்ன மெயினா நினைச்சுட்டான், அங்க விஸ்வாமித்திரர் தான் மெயின். கரெக்ட், கடைசியில விஸ்வாமித்திரர் தசரதர் கிட்ட வருவ, எனக்கு வந்து ராமன் வேணும் அப்படின்னு கேப்பார். உடனே ராமலக்ஷ்மணர்கள் வந்து தசரதரை சேவிக்கணும், விஸ்வாமித்திரரை சேவிக்கணும். நமோ குருபியா நமஸ்தாத பாதேபியா இதான் அங்க அடி எனக்கு கொடுத்த டயலாக் கேரக்டர் அவ்வளவுதான். ஓகே, அதோட சுபம் டிராமாவே முடிஞ்சிருது. கட்சி வர நான் உள்ள போல உள்ள போல அந்த மேக்கப் பேனுக்கு அவன் திறமையெல்லாம் காமிச்சு மேக்கப் போட்டுருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கட்சியில உள்ள போயிட்டு தமோ குரு பியகா நமஸ்தாதவாதை பியகா சொன்னோடனே விஸ்வாமித்ர அழிச்சிட்டு எக்ஸிட் ஆனோடனே என்ன அந்த மேக்கப் பேன் ஒரு பார்வை பார்த்தா அது ரொம்ப என்ஜாயபுளா இருந்தது. காலேஜ் லைஃப்லயே ஸ்கிட் எல்லாம் எழுதுறது அப்படிங்கறது நீ ரொம்ப பண்ணிருந்தீர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம். அது இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த அசோசியேஷன் வித் ஓவர் தேவநாத் ஆச்சாரியா. எங்க ரெண்டு பேருக்குமே என்ன அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும், இன்னோவேட்டிவா பண்ணணும், இன்னோவேட்டிவ் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. அந்த காலத்துல மாம்பலம் சம்ஸ்கிருத வித்யாலயால கையெழுத்து பத்திரிகை ஒண்ணு நடத்தினோம், அபிலாஷா அப்படின்னு. வாரா வாரம் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினோம், ஹேண்ட் ரிட்டன் மேனஸ்கிரிப்ட். அந்த காலத்துல பப்ளிஷ் பண்றதுக்கெல்லாம் வசதி எல்லாம் கிடையாது, அந்த ஒன்லி ஃபார் ஒரு லிமிடெட் சர்க்குலேஷன். ரெண்டு புஸ்தகம் எழுதுவோம், அது கூட தேவநாதன் தான் பாவம் டே நைட் உட்காந்து எழுதுவேன். அபிலாஷா அப்படின்னு பேர், இட் இஸ் அவர் டிசைர் அர்த்தம். அபிலாஷா மீன்ஸ் இட் இஸ் அவர் டிசைர் அப்படின்னு அர்த்தம். பத்திரிகை நடத்தினோம், நிறைய நாடகங்கள், பஞ்சராத்திரம்னு ஒரு நாடகம், அப்புறம் பலி நியமனம் அப்படின்னு ஓவர் தேவநாதன் அவரே எழுதின நாடகம், அப்புறம் நான் எழுதின நாடகம் ஆதிகாவிய அவதாரா அப்படின்னு ஒரு நாடகம், ஃபர்ஸ்ட் வால்மீகி எப்படி இந்த ராமாயணத்தை எழுதினார் அப்படின்றதான சொல்லி நாடகம். அதுல நிறைய ட்ரிக் ஷாட்ஸ் எல்லாம் பண்ணினோம், எஸ்பெஷலி இந்த மகாபலி வைபவம் பலி நியமனம்னு வரைச்சு அந்த நாங்க பிளான் பண்ணி. இப்ப எல்லாம் என்ன டக்கு டக்குன்னு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாம் பண்றாங்க, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வசதி கிடையாது. முதல்ல கையில பைசா கிடையாது, மாமல்ல சமஸ்கிருத வித்யாலயத்துல இந்த வரலும் 1 ரூபாய் அட்மிஷன் தான் ஓடி இருக்கிறதா ஒரு ஸ்தாபனம் அது. சோ அதுல அந்த பெஞ்சஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு செகண்ட் லைட் ஆஃப் பண்ணி டக்குன்னு மகாபலி உள்ள இறங்குறது, வாமனன் அவர் தலையில காலத்துக்கு வைக்கிறது அப்படின்றத அந்த ட்ரிக் ஷாட் அங்க பண்ணிடும். அது அந்த மாதிரி பண்ணிடும். அப்புறம் பார்வதி பிரணயம் அந்த நாடகம் பண்ணிருக்கோம், பஞ்சராத்திரம்ன்றது பாசருடைய நாடகம் பண்ணிருக்கோம், தமிழ் நாடகம் யமலோகத்தில் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு காமெடி டிராமா ஒண்ணு பண்ணிருக்கோம், அந்த மாதிரி நிறைய பண்ணினோம். மாம்பலம் சமஸ்கிருத வித்யாலயாவுடைய 34வது ஆனிவர்சரியை கொண்டாடின பொழுது நாங்க வந்து வில்லுப்பாட்டு சம்ஸ்கிருதத்துல பண்ணினோம். கிடையாது ஒரு போட்டோ அந்த மாதிரி சில பல வெள்ளங்கள்ல எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் கூட அடிச்சுன்னு போயிடுச்சு. அந்த மாதிரிதான் எடுத்து நிறைய இன்னோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் பேராந்த தேசிக்கு விஜயம் நாடகம் எழுத ஆரம்பிச்சேன். அதுதான் கேள்வியே, ரைட்டரா ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களை இன்டியூஸ் பண்ண ஒரு விஷயம் அபிலாஷா தான். முதல்ல அபிலாஷா பத்திரிகையில் தான் சின்ன சின்ன ஆர்டிகல், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அப்சர்வ் பண்ணோம், அது நமக்கு தேவை தேவையில்லை அது அப்புறம் போகிறோம், புரியுதா? இப்ப ஒரு புத்தகத்தை பார்த்தோன்னே அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம், அது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் கிடைக்கச்சேன்ற மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சோம். சில பல பத்திரிகைகள் எழுதினேன், அது அந்த காலத்துல திரும்பியும் வந்திருக்கு. கவியரங்குகள்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேன், புது கவிதைகள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, காதல் கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேன். வலப்பக்க கடல் மணலை இடப்பக்கம் இறை தெரித்து நகக்கணுக்கள் ஒலிக்கின்றன, அடியே நாளை ஏனும் வந்துவிடு அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஃபீலிங் அப்படின்றதாக சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். அப்புறம் சொந்தமா பத்திரிகை நடத்தின பொழுது இன்னும் நிறைய எழுத ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல எனக்கு கம்ப்ளீட்டா இந்த எழுத்து துறையில என்ன சப்போர்ட் பண்ணது எங்க சுவாமி புருஷ சுவாமி தான். அப்புள்ளார் ஒரு கிளியை படைக்கி வைக்குமா போலேன்னு சுவாமி தேசியம் சாதிக்கிற மாதிரி அந்த எழுத்துக்காகவே எப்படி எல்லாம் கிட்டத்தட்ட 20-25 தடவை ஒரே ஆர்டிக்கல நான் எழுதி எங்க சுவாமியாரெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிருக்கேன், ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் சப அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு வெறி. இந்த எழுதி காமிச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும். 25 தடவை ரிஜெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை ஒரு ட்ரை பண்ணோம். நாம நினைச்ச கண்டென்ட்டை பப்ளிக்கு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி எழுதினா அது சரியா இருக்குன்றதான் அந்த எக்ஸ்போஷரை கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப இன்னைக்கு ஜனங்கள் மக்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்ஷை, புரியுதா? அதாவது ஒரு பரீட்சையை தாங்குற சக்தி கிடையாது, ஃபெட் அப் ஆயிடுறான், சீக்கிரம் ஃபெட் அப் ஆயிடுறான். அண்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி தி அப்ரிசியேஷன். கரெக்ட். பெரியவாழ்கிட்ட போனா அவ அப்ரிசியேட் பண்றதை காட்டிலும் நம்மளை கரெக்ட் பண்றதா அதிகமா இருக்கும். சோ அவகிட்ட நாம கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சோங்களேன், லைஃப்ல நமக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இது வந்து பாதுகாசர் சுவாமி சாதிப்பார், உன்னதானாம் அவனதுகி நதானாம் எத்தனை சொன்னதுகி. பாதுகை கிட்ட ஒருத்தன் குனிஞ்சானா லைஃப்ல அவன் வந்து தலை நிபுணர்லாம்னு அந்த கான்செப்ட. சூப்பர். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிட்ஸ் சின்ன சின்ன ரைட்டிங்ஸ்ல இருந்து நிசும பிரியா எப்படி அந்த ட்ரான்சிஷன்? அதுவும் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் வாழ்பாக சுவாமி புருஷசுவாமி தான். புருஷசுவாமிட்ட காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சோடனே புருஷசுவாமி நரசிம்மப்பிரியாவுடைய எடிட்டர். எங்க அப்பா நரசிம்மப்பிரியா நரசிம்மன். சோ புருஷசுவாமி எழுதி கொடுக்குற ஆர்டிக்கல் நரசிம்மப்பிரியால கொண்டு போய் கொடுக்கறது, பிரஸுக்கு போறது வருதுன்னு சின்ன சின்ன காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எங்க சுவாமி என்ன பண்ணாரு, இந்த ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லுவாரு. எதுக்கோ சொல்லனா அந்த ஆர்டிக்கல் பெரியவாழ்ந்து படிக்கும் பொழுது நமக்கு ஒரு நிறைய விஷயங்கள் வரும். ஒரு ஆர்டிக்கல் 4-5 தடவை நம்ம கரெக்ஷன் போட்டோம்னா ஒரு பாசுரம் 100 ரூபாயாகும், ஒரு ஸ்லோகம் 100 ரூபாயாகும், மறக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் 45 மட்ட ஐசிங்கர் கிட்ட இவனை நான் வந்து சப் எடிட்டரா வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஐசிங்கருக்கு பரம கிருப்ப, பெரிய ஐசிங்கருக்கு அந்த சமயத்துல பரம கிருப்ப, எஸ் அப்படின்னு நான் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கேன் ஐசிங்கருக்கு தெரியும், யூ ப்ரொசீட் அப்படின்றத சொல்லி சொன்னேன். ஆனா நடுவுல நிறைய சத்திய சோதனைகள் உண்டு. நல்ல விஷயம் தான், நிறைய ஹர்டல்ஸ் வருதுங்கிறது. அந்த ஹர்டல்ஸ் வந்ததுனால அது நல்ல விஷயம், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ சப் எடிட்டர் ஆயாச்சு, சப் எடிட்டர்ல இருந்து எடிட்டர் எப்படி? சப் எடிட்டர் ஆன உடனே கொஞ்ச நாள் நானும் சுவாமி சுவாமிக்கு கீழே தான் இருந்தேன். அப்புறம் சுவாமி பரம பரிச்சார். அப்ப ரகு சுவாமி வெள்ளியுள்ள லட்சுமி சமாச்சாரியா சுவாமி அக்ஷயங்களுடைய குமார் அவர் எடிட்டர் ஆனார். கூட நான் வந்து சப் எடிட்டரா இருந்தேன். நான் என்னுடைய நோக்கம் என்ன அப்படி கேட்டா, இஞ்சமோன் ரவிசங்கர் பத்திரிகை ஆரம்பிச்சது அந்த காலத்துல கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்கோசம். பிகாஸ் அந்த காலத்துல ஒரே ஒரு கம்யூனிகேஷன் பத்திரிகா சேனல் தான் அப்படின்றது. இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஏஐ அப்படின்றது ஆளப்போவது ஏஐ. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், நம்ம சம்பிரதாயத்துல ஜெனரேஷன்ஸுக்கு இத பத்தி ஒரு அவேர்னஸே வரல. ஏஐன்றது ஆளப்போறது. இன்னைக்கு நாம 15 வருஷத்துக்கு முன்னாடி காரியத்தை தான் நாம இன்னும் சம்பிரதாயத்துல பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்லணும், 20 இயர்ஸ் கழிச்சு நாம எப்படி பார்க்க போறோம்ன்றது இன்னைக்கு யோசிச்சு செயல்படணும். அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஒரு தவிப்பு ஏதாவது பண்ணணும்ன்றதாக சில நிர்பந்தங்கள் இருக்கும். அப்புறம் என்ன பண்றதுன்னா, சுதந்திரமா சில காரியங்கள் நம்மளால பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கச்சே இன்னொன்னு உபன்யாசங்கள் நிறைய பண்ணணும்னு ஒரு ஆசை, உபன்யாசங்கள் நிறைய பண்ணணும்ன்றதாக ஆசை, வேலை பளு இருந்தது. அப்ப நரசிம்மப்பிரியால இருந்து நான் நிவர்த்தி பண்ணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. சோ நரசிம்மப்பிரியால நான் நிவர்த்தி பண்ணிட்டேன். ஏற்கனவே காலேஜ் வேற விட்டுட்டேன். ஓ, காலேஜை விட்டாச்சு, இப்ப நரசிம்மப்பிரியாவையும் விடுற ஒரு மைண்ட் செட். ஆமா, அதாவது எனக்கு ஆணி மாசம் கல்யாணம் ஆச்சு, மார்கழி மாசம் காலேஜை ரிசைன் பண்ணேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பார்ட் டைமா ஒர்க் பண்ணிருக்கேன், விவேகானந்தா காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன், மீனாட்சி காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன், டிஜி வைஷ்ணவா காலேஜ் கடைசியில நான் ஒர்க் பண்ணேன் ஈவினிங் காலேஜில். அப்ப நல்ல ஒரு சேலரி சௌக்கியமா தான் இருந்தேன். கல்யாணம் ஆச்சு, ஆனா மார்கழி மாசம் நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன். எங்க சுவாமி உட்பட அத்தனை பேரும் எனக்கு எதிர்ப்பு. ஓ, வேலையை ரிசைன் பண்றதுக்கு? ஏன்னா வேலையை ரிசைன் பண்றதுலாம் சும்மா, கல்யாணம் 4 மாசத்துல கரெக்ட். என்ன நகரம் என்ன விளையாட்டா இருக்கா அப்படின்னா, இல்ல என்ன பண்ண போற, உபன்யாசங்கள் பண்றேன். அப்பவே டிசைட் பண்ணிட்டேன். ஆமா, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, என்னுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால் தேவை. என்னுடைய தாட்டுக்கு, தாட்ஸ் அந்த ஃப்ளோவுக்கு எனக்கு ஒரு ஸ்டேஜ் தேவை. சோ உபன்யாசம் தான் பண்ணணும் அப்படி தீர்மானம் பண்ணேன். அதுக்கு எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட், என்னுடைய ஒய்ஃப். பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்துல நமக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்கும், பட் ஜெயிக்கலாம். அன்னைக்கே அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. சம்பிரதாயத்தை நம்பினேன். சூப்பர். சம்பிரதாயத்தை நம்புறேன், இன்னைக்கும் சம்பிரதாயத்தை நம்பியிருக்கேன். நான் நிறைய பேரை பார்க்கிறேன், உத்தியோகத்தையும் விட முடியாமல் சம்பிரதாயத்துக்குள்ளே ஃபுல்லா இன்வால்வ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிளிங் இருக்கு, பட் பெருமாள் இன்னி பிரியம் தான் எனக்கு ஒரு பருவம் ஆக்கல. அன்னைக்கு துணிஞ்சு ரிசைன் பண்ணேன். அப்ப நரசிம்மப்பிரியா இருந்தது, நரசிம்மப்பிரியா சம்பிரதாயத்துடைய அசோசியேஷன் தானே. ஆனால் வெளியூர்களுக்கு போய் உபன்யாசம் பண்ணும் பொழுது மறுபடியும் இந்த ஹர்டல் வந்தது. எதை நான் காலேஜ்ல ஃபேஸ் பண்ணினோ அதே ஹர்டல் நரசிம்மப்பிரியால. ஏன்னா பத்திரிகைக்கு என்னால ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு ஒரு ஃபியர் எனக்கு வந்தது. அதனால நான் ரிசைன் பண்ணேன். அத பெரிய விஷயங்கள் ஒத்துண்டு. அப்பதான் பல இடங்களுக்கு போக முடியும், பல இடத்துல உபன்யாசம் பண்ண முடியும். அப்பெல்லாம் இங்க இருந்து வண்ணாரப்பேட்டைக்கு உபன்யாசம் பண்ண போனோம்னா, ஒரு மாசம் திருப்பாவைக்கு 500 ரூபாய் சம்பாவனை. ஒரு மாசம் திருப்பாவைக்கு 500 ரூபாய் சம்பாவனை. இங்க இருந்து ட்ரெயின் ஏறி போவேன், அங்கிருந்து ஒரு சைக்கிளோ டிவி சுட்டியோ யாரும் எடுத்துட்டு வருவா, அதை எடுத்து நான் வாஷர்மேன் பட்ல அங்க போய் உபன்யாசம் பண்ணுவேன். ஆனா ஒரு வெறி நிறைய பண்ணணும், நிறைய பண்ணணும். ஒரே நாள்ல 5 இடத்துல திருப்பாவாசம் இருக்கு. ஓ, வெவ்வேறு இடத்துல, வெவ்வேறு இடத்துல ஒரே நாள்ல 5 இடத்துல திருப்பாவாசம் இல்ல. இந்த ஃபயர் இல்லைன்னா அது பண்ண முடியாது இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இன்னைக்கு மாதிரி எடுத்து 5 இடத்துல சொல்றேன். அதுவும் என்ன, வெவ்வேறு விதமா சொல்லணும்ன்றதானே ஒரு உத்வேகம். ஒரே மாதிரி இல்ல, வெவ்வேறு விதமா சொல்லணும்ன்றதான ஒரு உத்வேகம். நிஜமப்பிரியாவை விட்டாச்சுன்னு சொன்னீங்க, இப்போ நிஜமப்பிரியா எப்படி? அதாவது அப்ப முடியலன்னு விட்டுட்டு போனேன், இப்ப என்ன ஐடியால நீ இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, அதான கேள்வி. இட்ஸ் ஓகே, ஃபைன். அதாவது நிஜமப்பிரியாவை நான் நடுவில் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். அப்புறம் பிரகிருதம் சிவன் நரகேசிங்கர் தன்னுடைய பட்டாபிஷேக சமயத்துல அடி எனக்கு ஒரு நியமனம் பண்ணியாச்சு, நீ நிஜமப்பிரியாவ திருப்பி தொடங்கணும், நீ வந்து அத பண்ணுன்னு. மன்னார்குடி சுவாமி அவர்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் அடி எனக்கு அந்த மாதிரி சமயத்துல, நீ ஃபுல்லா பண்ணுடா அப்படின்னாரு. நான் யோசிச்சேன், அப்ப மன்னார்குடி சுவாமி என்ன பண்ணாரு, டே போன தடவை சொன்ன ரீசன் இப்ப இன்வாலிட், ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, என்னென்னமோ பண்ணலாம், யூ கேன் டூ இட் ஃப்ரம் டெக்னாலஜி ஆல்சோ, சோ யூ கண்டினியூ திஸ் அப்படின்னு அந்த ஐசிங்கருடைய பிரகிருத ஐசிங்கருடைய நியமனம் அனுகிரகம் மன்னாருடைய சுவாமி மாதிரி பெரிய வாழ்வுடையதான ஒரு என்கரேஜ்மெண்ட். மறுபடியும் இப்ப நிசமப்பிரியால என்னால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் கொடுத்திருந்தா இருக்கு. உபன்யாசத்துல ஃபர்ஸ்ட் உபன்யாசம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு செரிஷ்டு மொமெண்டா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உபன்யாசம் பற்றிலன் ஈசனும் புற்றவும் நின்றன பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே, அந்த பாசுரம் பகவத் விஷய காலக்ஷயம் ஆயிருந்தது. அந்த ஆயிட்டு இருக்கிற சமயத்துல என்னுடைய இப்ப என்னுடைய பகவத் விஷயம் புஸ்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அங்கங்க உபன்யாசத்துக்கு நான் அதுல வந்து எழுதி வச்சிருப்பேன், இதை வச்சு ஒரு டாபிக் கண்டு இதை வச்சு ஒரு டாபிக் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதாக நடக்கும் நடக்கும். அந்த மாதிரி கொண்டு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நங்கநல்லூர்ல கம்யூனிட்டி ஹால்ல ஒரு உபன்யாசம் பண்ணினேன். அப்புறம் உபன்யாசம் அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய பரம ரசிகர் அப்படின்னு பார்த்தா பையன்பாடி வங்களவரதாச்சார சுவாமி தான். ஏன்னா அடிக்கடி உத்தமூர் சுவாமி திருமாலிக்கு உபன்யாசம் இருக்கும், அப்புறம் சுவாதிக்கு உபன்யாசம், சவணத்துக்கு உபன்யாசம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் ரெகுலர் விசிட்டர் உபன்யாசத்துக்கு. சொல்லி சொல்லி அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல உத்தமூர் சுவாமி திருமாளிகளை போய் உட்கார்ந்து ஒரு விஷயத்த சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுவும் அந்த மாதிரி பெரியவாள் டொயன்ஸ் அவள்லாம் இருந்து அதை என்கரேஜ் பண்ணி ரசிச்சு அதை வந்து ஆமோதிச்சிருக்காள், அந்த ஒரு பாக்கியம் அது எனக்கு உண்டு. அபிநவ தேசிகனுடைய 100வது திருநக்ஷத்திரத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எல்லா பெரியவாளும் சேர்ந்து அபிநவீய பிரவச்சனமணி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த உபன்யாசம் நியூ அண்ட் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் சந்தான கோபாலாச்சார சுவாமி ஐ எம் யூசிங் மச் மோர் லாங்குவேஜஸ் லைக் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி. ஃப்ரீக்வெண்டா நான் வந்து அதனுடைய அந்த கொட்டேஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சதுனால அபிநவீய, அதாவது உத்தமூர் சுவாமி திருநாமும் வரணும் இதுவும் வரணும் அப்படின்னு அபிநவீய பிரவச்சன மணி அப்படின்னு ஒண்ணு இருந்தா. அது உபன்யாசம் மட்டும் இல்ல, ஆக்சுவலி வந்து என்னுடைய ரைட்டிங்ஸ்ல அது உண்டு. ஒரு ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், நிசமப்பிரியால வரத்துக்கு முன்னாடி புருஷ சுவாமி காலக்ஷேபம் பண்ணின காலகட்டத்துல, அதாவது ஆப்டர் மாம்பலம் சம்ஸ்கிருத வித்யாலயா, ஆப்டர் என்டர் இன் டு த நிசமப்பிரியா, இதுக்கு இது இன் பிட்வீன் திஸ், இந்த டயத்துல சொந்தமா 2 வருஷம் பத்திரிகை நடத்தினா. ஓ, யாரையும் சார்ந்து இல்லாம தனியா? ஆமா, சொந்தமா என்னுடைய எழுத்துக்களை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு பத்திரிகை ஒண்ணு நடத்தினேன். பகுதாந்திய வருஷம் இஞ்சமாடேஷங்கருடைய 120வது திரு நட்சத்திரம், அதை பேஸ் பண்ணி ஸ்ரீரங்க ஷடஜித் கிருபா அப்படின்னு அந்த பத்திரிகையுடைய பேர். ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் செலவாகும் அந்த பத்திரிகை நடத்துறதுக்கு. எங்க அப்பா தான் பாவம் ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி ஒவ்வொருத்தருக்காக போடு வர்றது. அதுல நாம் பட்ட அவஸ்தைகள் எல்லாம் ஒரு சர்க்காசமா தலையங்கமாவே கூட எழுதியிருக்கேன். புரியுதா? ஒரு பத்திரிகை நடத்துறது எவ்வளவு கஷ்டம், ஒரு எழுத்துக்களை எடுத்துட்டு போறது மக்கள் இடத்துல எவ்வளவு கஷ்டம், ஒரு புஸ்தகம் கொடுத்தா அதுல இருக்கலாம், நான் அதை ஒரு போட்டோ கூட நீங்க பாருங்க, நான் நின்னுடைய கைகட்டி நின்றுட்டு இருப்பேன், மொத்தம் என்னுடைய புஸ்தத்தோட விசிறி நின்றுட்டு இருப்பேன். ஓ, அந்த புஸ்தத்தினால என்ன பலன் வருமோ அது அப்படியே ஒரு தலை விசிறிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஸோ எழுத்துக்கள்லையும் எண்ணம் செயல் எல்லாத்துலயும் இருக்கக்கூடியதான சில நேச்சுரல் திங்ஸ் வந்து என்னுடைய உபன்யாசத்திலையும் பிரதிபலிக்கிறது. உபன்யாசம் ஒரு பக்கம், காலக்ஷேபம், நான் உபன்யாசங்கள் பண்ண போறேன் அப்படின்றத கேட்டு எங்க சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம், புருஷ சுவாமிக்கு. சரி, இவன் நல்ல வழியில் தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டார், என்னன்னா உபன்யாசம்னு போயிட்டா அது ஒரு ஜென்ரல் பப்ளிக், ஜென்ரல் ஆடியன்ஸ், அவளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்ற மாதிரி ஆயிடுறது. சம்பிரதாயார்த்தங்கள், சூக்ஷ்மான அர்த்தங்கள், ரகசியார்த்தங்கள்னா இந்த பையன் கிரகிச்சுட்டானே நம்ம கிட்ட. இப்போ பப்ளிக், மாஸ் பப்ளிக் போயிடுதுன்னா அந்த அர்த்தங்கள் இவனுக்கு நான் கொடுத்தது வேஸ்டா போயிட போறதோ அப்படின்னு ஒரு பயம் எங்க சுவாமிக்கு இருக்கு. அப்ப எங்க சுவாமி என்ன பண்ணாருன்னா, என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்ட, நீ வெறும் உபன்யாசகனா உன்னை அடையாளப்படுத்திக்க கூடாது, வெறும் உபன்யாசகனா நீ உன்னை அடையாளப்படுத்திக்க கூடாது. உபன்யாசம் காலக்ஷேபத்தை நீ விடக்கூடாது, காலக்ஷேபத்தை விடமாட்டேன்னு நீ எனக்கு சொல்லு, நான் உன உபன்யாசம் போறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். எக்காரணம் கொண்டு காலக்ஷேபத்தை பரித்தியாகம் பண்ணக்கூடாது. அதனால்தான் பெங்களூர் தேசிய சபா, ஹைதராபாத் அங்கெல்லாம் உபன்யாசங்கள் போகும் பொழுது ஒருவேளை கட்டாயம் காலக்ஷேபம் உண்டு அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். அப்படித்தான் எம்எம்டிசி காலனி நம்ம நிசும்பன் சன்னதியில திருப்பாவை சொல்லும் பொழுது கார்த்தால சம்பிரதாய பரிசுத்தி ரகசிய ரத்னாவளி சொல்லியிருக்கேன். பெங்களூர்ல தேசிய சபா அதுல நானு, கருணாராச்சார சுவாமி, மாரவாச்சார சுவாமி, நாங்க யாரு போனாலும் அவளுக்கு பல ஆவர்த்திகள், பல கிரந்தங்கள் காலக்ஷேபம் ஆயிருக்கு. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ரகசியத்திரைய சார காலக்ஷேபம் ஸ்ரீரங்கத்துல சுவாமி தேசிகன் திருமாடிகையில அந்த ஈவெண்ட். அது ரொம்ப மெமரபிள் ஈவெண்ட். அது கண்கொடி தவணித்தம் திருமலாச்சார சுவாமி, அனந்தரசுமாச்சார சுவாமி, அந்த மாதிரி பெரியவாள் எல்லாம் சேர்ந்து பண்ணின அனுகிரகம் அது. அதுக்கு பிஃபோர் தட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், ப்ரீவியஸ் க்வெஸ்சனோட ஆன்சர். காலக்ஷேபம் அதுல நம்ம போன க்வெஸ்சன்லயும் சொல்லியிருந்தேன், காலக்ஷேபம்ன்றது ரகசியார்த்தங்களை ரகசியமா ஒன் டு ஒன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணக்கூடியது. உபன்யாசம்ன்றது ஸ்ரீமத்ராமாயணம், பாகவதம், பாரதம் பிரதான ஜனங்களுக்கு பப்ளிக்ல ஒரு சனாதன தர்மத்துல ஜனங்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டாக்குறதுக்காக சொல்லக்கூடியது. நான் பப்ளிக்ல வரைச்சே நான் ஒரு சனாதனி, ஒரு ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணக்கூடியவன் அப்படின்றத ஒரு ஒரு ப்ரௌடிமா ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு கான்பிடென்டோட நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வரைச்சே நான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா இருந்து எங்க சுவாமிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி ரகசிய அர்த்தங்களை இப்ப ஸ்ரீமத்ர ரகசியசாரம், கீதா பாஷ்யம், கிரந்த சதுஷ்டயம்னு நம்ம சொல்றோம், அந்த கிரந்தங்களை ஒன் டு ஒன் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்றதுன்னு வச்சுக்கணும். முதல்ல இதுக்கு ஒரு ப்ரியாம்பிள் என்னன்னா, எனக்கு ரகசிய திரிசாரம் காலக்ஷம் வாங்கிட்டு இருக்கேன் எங்க சுவாமிகிட்ட, அர்த்தானுசாசன பாகம் முடிச்சு எங்க சுவாமி ஒரு நாள் கூட்டாரு, விஷாயங்க வாடா அப்படின்னு, நீ வந்து ரகசிய சாரம் எங்க காலக்ஷம் சொல்ல ஆரம்பிங்க என்னது அப்படின்னா, உனக்கே எப்படி தூக்கி வாங்கி சொல்ற மாதிரி எனக்கே தூக்கி எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னன்னா, இல்ல இல்ல நீ காலக்ஷம் ஆரம்பிச்சிருங்க, என்ன இவர் நிஜமா சொன்ன கலாய்க்கிறாரா, என்ன ஐடியால இருக்க அப்படின்னு கேட்டா, அப்ப எங்க சுவாமி ஒன்னும் சொல்லல, நீ காலக்ஷம் ஆரம்பிச்சிருக்க, ஆர் யூ சீரியஸ், நிஜமா சுவாமி நிஜமாவா அது, பெட்டாம இருந்துட்டேன், திருப்பி நாலா கட்சி ஏண்டா காலக்ஷம் ஆரம்பிக்கிறியா, திருப்பி அஞ்சு நாள் கட்சி காலக்ஷம், என்ன இவர் நான் நிஜமா தான் சொல்றேன், நீ காலக்ஷம் ஆரம்பிக்க, எனக்கு அர்த்தானுசாசன பாகம் தான் ஆயிருக்கு, சிவசார இன்னும் போயிட்டு இருக்கு, ஜானகிராமன் திருல ரகசிய சார காலக்ஷம் ஆரம்பிச்சேன், ஒரு நாலு மாசம் அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எங்க சுவாமி என்னடா விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிட்டு இருக்க வந்து சொன்ன, அப்ப ரெண்டு கேள்வி கேட்டேன், இது உத்தமூர் சுவாமி இப்படி சாதிச்சிருக்காரு, இன்ஜுமண்டேஷன் சார் ஒரு இருக்கேன், அதுக்குதான் உன்ன சொல்ல சொன்னேன், நானும் அர்த்தானுசாசன பாக பரியந்தம் பார்த்த நீ புஸ்தகத்தையே தொடல, ஓ நீ காலட்சம் வர உட்கார அந்த கிரகிச்சுக்கிற அதோட சரியா போயிட்டு உனக்கு, அதுக்கப்புறம் ஆத்துல போய் அவலோகனம் இல்ல பார்க்கணும்டா நீ, ஓ இது ஒரு சிக்ஷையே இப்படி, அப்படிதான் பரம கிருப்பு, அதெல்லாம் சான்ஸே இல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி வந்தது. அப்புறம் ரகசிய சார சொல்ல ஆரம்பிச்சேன், அந்த சமயத்துல ஸ்ரீரங்கத்துல உபன்யாசம் ஆடி இருக்கு, இந்த மேலச்சித்திர வீதியில ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல 18 நாள் ஸ்ரீமத் ராமாயணம், ஓ பதினெட்டாம் ஸ்ரீமத்ராமாயணம் அந்த வீதியில பந்தல் போட்டு சொல்லுவான். பதினெட்டாம் ஸ்ரீரங்கத்துல போய் இருக்க பாரு, என்ன பண்றது, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வரைச்ச அங்க நெடுந்தூர் கண்ணமாச்சார வாடா இருந்தா ஏதாவது காலக்ஷேபம் வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கிறது, இங்க வச்சுக்கிறது, அங்க வச்சுக்கிறதாங்க. அப்ப தேசிகன் திருமாளிகை, சுவாமி தேசிகன் எங்க ஸ்ரீமத்ராசிரிசாரம் சாதிச்சாரோ அந்த திருமாளிகையில வச்சுக்கலாம்ன்றதாக தீர்மானம் பண்ணி ஒரு 40 பேர் காலக்ஷேபம் பண்ணா, ஒரு நாளைக்கு 4 செஷன், 7-9, 11-1, 1-3 சரியா, அதே மாதிரி வந்து 5-7 ரகசியம். அதுக்கப்புறம் ராத்திரி 7:30 9:30 உபன்யாசம் ஸ்ரீமத்ராமாயணம். ஓஹோ, வீதியில கண்டினியூஸா? கண்டினியூஸா 40 பேர் காலக்ஷேபம் பண்ணான். அந்த 18 நாள்ல ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் ஆகாமல் த என்டயர் அந்த ரகசிய திரைசாரத்தோட தர அந்த எசன்ஸ எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ நான் என்ன புரிஞ்சுட்டுக்கணும் அதை சொல்லிருக்கேன். இந்த மாதிரி 3 சொல்லிருக்கேன். ஒரு தடவை 30 மைசூர்ல இருந்தேன், காலக்ஷேபம் சிசாரம் முடிச்சேன், இதே மாதிரி இதே பயிட்டம். ஓஹோ, டைமிங்ஸும் அதே, இந்த மாதிரி 4 செஷன் 30 இந்த மாதிரி 4 ரகசிய திரிசாரத்தை இந்த பேட்டர்ன்ல முடிச்சிருக்கேன். யங்ஸ்டர் உபன்யாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறவாளுக்கு பேசிக் கைட்லைன்ஸ், அவ எந்த மாதிரி டாபிக்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எடுத்துக்கணும்? இன்னைக்கு உபன்யாசம் பண்ண ஆசைப்படுறவா எல்லாரும் சைல்டு ப்ரோடிஜியா தான் நாங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க ஆசைப்படுறோம். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் உண்டு. என்ன பண்ற, ஒரு சங்கீதம், ஒரு வயலினோ, ஒரு வீணையோ, ஒரு புல்லாங்குழலோ, இல்ல வாய்ப்பாட்டோ, மிருதங்கமோ கத்துக்கணும்னா எங்களுக்கு குரு, எங்களுக்கு குரு அப்படின்னு ஒரு பெரிய மியூசிஷியனா இவ காமிக்கிறான். வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவா கூட ஆன்லைன்ல கத்துண்டாலும் வருஷத்துக்கு ஒரு 2-3 வந்து நேரம் வந்து அந்த மியூசிஷியன் அந்த பிரதான குரு கிட்ட உட்காந்து கத்துக்கணும்ன்றத காமிச்சுக்கிறான். ஆனா இந்த சம்பிரதாய உபன்யாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறவா மட்டும் கட்டிங் ஒட்டிங், எங்களுக்கு கூகுளாச்சாரியன் இருந்தா போறோம், இந்த சுவாமி உபன்யாசத்தையும் 10 இந்த சுவாமி உபன்யாசத்தையும் 10 அந்த சுவாமி உபன்யாசத்தையும் 10 இந்த சுவாமி உபன்யாசத்தையும் 10 எடுத்துட்டு அவ உடனே உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது, அது ஆகான்றா எல்லாரும் எப்படி இது சம்பிரதாயம் மட்டும் என்ன அவ்வளவு இடப்பமா போயிடுச்சுன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால சம்பிரதாய விஷயங்களை சம்பிரதாயம் தெரிஞ்ச பெரியவாழ்த்தத்துல கத்துக்கணும், அதுக்கு ஒரு பேஷன்ஸ் வரும், கொஞ்சம் பொறுமை இருக்கணும். 2 ஸ்லோகம் தெரிஞ்சா தாங்க உபன்யாசம் பண்ண வந்துடுறோம் அப்படின்னு தான் நினைச்சக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உத்தமூர் சுவாமியத்துல என்ன உபன்யாசத்துக்கு திருப்பாவைக்கு கூப்பிட்டான். எங்க சுவாமி போக கூடாதுன்ட்டேன், எனக்கு இத்தனைக்கும் அப்ப ஸ்ரீபாஷியம் கூட ஆயிடுச்சு, ஆனா எங்க சுவாமி போக கூடாதுன்ட்டார். ஏன்னா திருப்பாவ காலட்சியம் ஆகல. அடுத்த வருஷமா கூப்பிட்டான், போல திருப்பாவ காலட்சியம் ஆகல, 3 வந்தது. அப்ப எங்க சுவாமி சாதிச்சா, இங்க பாரு உன்னை இந்த வருஷமா கூப்பிடுவா, இப்பயே நான் மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காது, சரி உக்கா திருப்பாவை சேவிக்கலாம் அப்படின்னு திருப்பாவ காலட்சியம் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஒரு 18-12 தான் ஆச்சு, கரெக்டா மார்கழி மாசம் வந்துட்டு உத்தமூர் சுவாமி திருமாலைக்குல உபன்யாசம் பண்ணணும் அப்படின்ச்சு சுவாமி என்ன பண்ணாருன்னா, அவனுக்கு ஆன போர்ஷனுக்குள்ள வச்சோம். ஓஹோ, டாபிக்கே முதல்ல இருக்கிற என்ன காலக்ஷம் ஆயிருக்கோ அதுக்குள்ள கொடுக்கும், காலக்ஷம் ஆகாத கொடுக்காது. வேற அனைத்துக்கும் வித்து திருப்பாவனா நான் சும்மா அப்படி எடுத்து சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு அந்த மாதிரி சிக்ஷையில வளர்ந்தவானாங்க. புரியுதா? இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரணும் தான் ஆசைப்படுறேன், நிறைய பேர் பிரச்சாரக்கா வரணும் தான் ஆசைப்படுறேன், ஆனால் யாருக்கும் பொறுமை இல்லை. ஜிபூம்பா பண்ணணும்ன்ற எல்லாரும். இன்னொன்னு, அவா நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுங்க, கரெக்ஷன் கூட பண்ணக்கூடாது. அப்படித்தான் அந்த ரெக்கக்னேஷன் எதிர்பார்க்கிறான். சரியா? வெறும் கேள்வி ஞானம் அப்படின்றது சுவாமி சாதிக்கிறார், அது தேசிகன் சாதிக்கிறார், நிக்காது. அந்த ஞானத்தினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுவும் பிரம்ம வித்யை இது. நாம சொல்லும் பொழுது 10 அது போய் மனசுல ஒரு பதிந்து அவர்கள் ஒரு சத்சம்பிரதாய ரீதியில வரணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய பொறுப்புல நாம உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுது. என்ன சொல்றது, குருகுல கிளிஷ்டகா முராரி கவிஹி அப்படின்னா, முராரி காளிதாசனே ஒத்துக்க மாட்டேன்ட்டா முராரி. நான் ஆச்சாரனுக்கு ஒரு வேட்டி தோச்சு போட்டியா, ஒரு கையால் அமைக்க விட்டுருக்கியா அப்படின்னு நான் சொல்றேன். குருகுல ஸ்துஷ்டஹா அயம் பாலஹா, அது சிவசங்கராச்சார சுவாமியா இருக்கட்டும், பழபாக சுவாமியா இருக்கட்டும், புருஷ சுவாமியா இருக்கட்டும், அப்புறம் லேட்டரா பெருக்கிற சுவாமி பரவாயில்ல பெரிய ஆண்டவன், அவள் அரவணைச்சுன்னு போடா, வாடா பையா உட்கார்றா, என்னடா தெரிஞ்சிட்டு இருக்க, என்ன சொல்லுடா அப்படின்னு சொல்லி அவ கூட ஒரு சிக்ஷா. இன்னைக்கு ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன்றா, ஸ்வரூப சிக்ஷை இல்ல, அது கஷ்டமா இருக்கு. இப்படி கால் மேல காலை போட்டு இப்படி அந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி காலக்ஷேமம் கேட்கலாம், நான் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். ஐயோ, அதனால யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்ற வரேன்னா, மற்றதுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சம்பிரதாயத்துக்கு கொடுங்கோ, வாங்கோ, உங்களுக்கு சம்பிரதாயம் உங்களை வரவேற்கிறது. நீங்க நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சாரகரா உருவெடுக்கலாம், சம்பிரதாயத்துக்கு அவதான் தேவை, அவன் மூலமா தான் பரவணும். ஆனால் பொறுமையோடு இருங்கோ, நல்ல எதிர்கால காசம் இருக்கு சம்பிரதாயத்துல. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இப்போ உபன்யாசம் காலக்ஷேபம் ஆச்சு, அடுத்தது முக்கியமான சதஸ் ஈவெண்ட். ஆரம்ப திசையில பரவாக்கோட்டு சுவாமி சதஸ், சுவாமியுடைய சதாபிஷேகம், அந்த சமயத்துலாம் சதஸ் நடக்கும். எங்க சுவாமி இங்க இருந்தாலும் போவார், நான் போவேன். போனா சுவாமி பரமகிருப பரம வாஞ்சையோட சொல்ல சொல்லி கேட்பார், அது ஆமோதம் பண்ணுவார். அந்த சமயத்துல அடியனுக்கு ஒரு சதஸ், அந்த சதஸ்ல நான் ஒரு விஷயம் விஞ்ஞாபனம் பண்ணேன், அதெல்லாம் இப்ப அவ்வளோ டீட்டெயில் இங்க தேவையில்லை. மலையப்பேட்டை சுவாமி, ராமாச்சார சுவாமி, நாவல்பாக்கம் வரதாச்சார சுவாமி, நாவல்பாக்கம் வரதாச்சார சுவாமினாலே எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அவர் எப்போதும் சிவத்ராமாயணமும் கையுமா தான் சேவை சாய்ப்பார். அப்படி போன உடனே சேவிச்சா அவர் சந்தோஷமா ஒரு அக்ஷர சேவிப்பார். அந்த சுவாமி அவள்லாம் இருந்தா நான் வந்து ஒரு அதிகரணம் விஜயாபனம் பண்ணேன், பரவாக்கோட்டை பெரிய சுவாமி இருந்து ஃபுல்லா திருச்சேரி சாத்தியா ஜெயவாசம் சதஸ்லாம் முடிஞ்சது. வளையப்பட்ட சுவாமியும் நான் பார்க்க வந்தாச்சார் சுவாமி, உங்க சுவாமி உன்னை நல்லா சிக்ஷிச்சு வச்சிருக்கார், உன்னை உங்க சுவாமி நல்லா சிக்ஷிச்சு வச்சிருக்க, இதை விட்டுடாத நீ, அப்படியே அபிவிருத்தி நீ பண்ண, மேல மேல உன்னை அபிவிருத்தி பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சமயத்துல சொன்னா. அதுல இன்னும் பர்சனலா நிறைய விஷயங்கள் சொன்னான். அந்த ஒரு இன்சிடென்ட் மீது எல்லாத்துலயும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த ஒண்ணு எனக்கு மறக்கவே மறக்காது. அது வசிஷ்ட புலஸ்தியர் அனுகிரகம் மாதிரி நான் அதை ஃபீல் பண்றேன். இது ஒரு செல்ஃப் ப்ரைடு, சாத்விக அகங்காரம், உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அடுத்தது வாசுதேவ சத்சங்கத்துல மதத்ரய வித்வத் சதஸ்ன்னு, அதை பத்தி கொஞ்சம். எனக்கு இந்த சதஸ் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, சதஸனுடைய நோக்கம் வந்து எல்லாருக்கும் ரீச் அவுட் ஆகணும். இன்னைக்கு நிறைய லௌகிகால் காலக்ஷேமங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, பட் அவகிட்ட ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, சம்ஸ்கிருத ஞானம் பூர்ணமா அவளுக்கு கிடையாது. பூர்ணமா சம்ஸ்கிருதத்துல வாக்கியார்த்தம் நாம சொல்லும் பொழுது அது அவசியம் தேவை. சுவாமி தேசிகன் சந்தோஷார்த்தம் விமர்சதி முகவும் சத்பிகி அத்தியாத்த வித்யாம்னு சாதிக்கிறார், அதுல சந்தேகமே கிடையாது. அபார்ட் ஃப்ரம் தட், சாமானியர்களுக்கும் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான சில விஷயங்கள் போய் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது. இங்க வாசுதேவ சத்சங்கம் இருக்கு, தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்கள் மதத்ரய சதஸ் அப்படின்றத சொல்லி, காணியம்பாக்கம் தேவனாச்சார சுவாமி, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், மலைப்பேட்ட ராமாச்சார சுவாமி, நாராயணாச்சார சுவாமி, கருடாராச்சார சுவாமி, இந்த மாதிரி நிறைய பெரியவாள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. மதத்ரயத்திலையும் இருக்கக்கூடிய வித்வான்களை வரவழைத்து, இப்ப ஒரு அதிக சந்தியாதிகரணம் வச்சுப்போமே, சந்தியாதிகரணம்னா விசிஷ்டாத்வைத்தத்துல சந்தியாதிகரணம் எப்படி சொல்றது, அத்வைத்தத்துல சந்தியாதிகரணம் எப்படி சொல்றது, துவைதத்துல எப்படி சொல்றது, மேபி அதுக்கப்புறம் இவா இதெல்லாம் கரெக்டா அவ சொல்லி முடிச்சோடனே அதுல என்ன சந்தேகங்களும். ஒரு நாளைக்கு பிரம்மசூத்திரம், ஒரு நாளைக்கு கீதை, ஒரு நாளைக்கு உபநிஷம், அந்த மாதிரி 3 நாள் என்ன திருப்பி திருப்பி சொல்றேன், இதை மக்களுக்காகத்தான் பண்றோம் அப்படின்றத மக்கள் யாரும் உணரல. இப்போ அந்த ஈவெண்ட்ல பொதுஜனங்களும் கலந்துப்பா, அவளும் கேள்வி கேட்பா இல்லையா? பொதுஜனங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அவ ஒரு கேள்வி கேட்பா. இதெல்லாம் முடியணும், அத அவ நோட்ஸ் எடுத்துக்கணும், பாத்துக்கணும், அப்புறம் அதுல அதுல வரக்கூடியதான சந்தேகங்களை கேட்கற மாதிரி இருந்தது. அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆப்டர் கொரோனா அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு செட்பேக்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மதத்ரய சதஸ திருப்பி ரிவைவ் பண்றதுக்கு, கொரோனாக்கு அப்புறம் நடக்கலன்னு சொன்னீர், திருப்பி அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது என்ன வாசுதேவ சங்கத்துல இப்ப பண்ணலையே தவிர்த்து மத்தபடி நிறைய பண்றதுக்கு பிளான்ஸ் இருக்கு, நிறைய பண்ணிட்டு தான் இருக்கும். இப்ப சமீபத்துல கூட நம்ம மயிலாப்பூர் வேதாந்த ரேசிகருடைய சந்நிதியில 100வது பிரதிஷ்டா தின மகோத்சவம் நடக்க போறது, அதுக்காக ஒரு சதஸ் ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கா, நான் பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய கண்டக்ட் பண்ணணும்ன்ற ஆசையதான் இருக்கு. சூப்பர் சுவாமி. இந்த இதெல்லாம் ஒரு பக்கம், டிவியில என்ட்ரி எப்போ, அண்ட் அதே மாதிரி டிவியில நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், தினம் ஒரு திவ்ய நாமம், அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம். டிவி லைவ் ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க முதல் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமோ, எவர் ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சி கருடோத்சவம் வந்து லைவ் பண்ணினேன். அதே மாதிரி திருவஹிந்துபுரம் மல மங்களா சாஸ்திரத்தை லைவ் பண்ணினேன். அந்த காலத்துல இப்ப மாதிரி எந்த வசதியும் கிடையாது. சன்ஸ்கார் அப்படின்னு ஒரு ஹிந்தி சேனல், அந்த ஹிந்தி சேனல்ல முதல் முதல்ல ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சேன், வேற அந்த தேசிக விஜயம் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு 10 ப்ரோக்ராம் தான் அது. பட் எந்த ஒரு பேசிக்கும் தெரியாது எனக்கு, அதான் பண்ண ஆரம்பிச்சா தோணிஞ்சு. அப்புறம் சன்ஸ்காரில் காஞ்சி கருடோத்சவம் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்தது. அந்த காலத்தில் ஓபி வேன் புவனேஸ்வர்லேருந்து வரவழைச்சேன், அவுட் சைட் பிராட்காஸ்டிங் மேன் சொல்லுவார் ஓபி வேன், புவனேஸ்வர்லேயும் வரவழைச்சு காஞ்சிபுரத்தில் வரதனுடைய கருட சேவையை பண்ணினேன். வழக்கம் போல மக்களுடைய கவனத்தை அதை ஈர்க்கலை, அவளுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அந்த மாதிரி எப்படி பண்ணினேன்னா, அந்த காலத்துல இந்த நெட்ஒர்க் எல்லாம் இல்லாத காலம், ஜஸ்ட் இமேஜின், வரதன் வாதன மண்டபத்துல இருந்து கிளம்பி தூப்புள்ள தேசிய மரியாத ஆரம்பம் நெய் பண்ணிருக்கேன் அந்த கிரௌட்ல. அதுக்கு கமெண்ட்ரி எங்க இருந்ததுன்னு சொன்னா, நூத்துக்கால் மண்டபத்துல இருந்து வாசே வச்சாரெல்லாம் கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்ப என்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நெட்ஒர்க் நாங்க வச்சிருப்போம் வாலண்டியர் செஷன். அதுக்கப்புறம் தினம் ஒரு திவிநாமம் தான் ஆரம்பிச்சேன் ஜெயா தொலைக்காட்சியில. அதுல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என்னுடைய மனைவி மிஸ்ஸஸ் பூமா குப்புசாமி, இவா ரெண்டு பேரும் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. அக்கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணான். அப்புறம் கிருஷ்ணமாச்சாரியார் சாய்நாத் மாமா நாங்கள் சொல்லுவோம் சேஷ சாயி, அவர் ஏஜ் ஓல்டவர், அவர் வந்தார். இந்த அதாவது இவாளை வச்சுட்டு தான் ஆரம்பிச்சது. இந்த தினமுறை திவ்யநாமத்துல நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்ததுன்னு, நிறைய த்ரெட்டனிங்ஸ் இருந்தது. ஓ மிரட்டலா? ஆமா, நீ பண்ணுவியா, உனக்கு பண்ற சாமர்த்தியம் இருக்கா, சக்தி இருக்கா, நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு. நான் எதுக்கும் இதுவரை ரிப்ளை பண்ணதில்லை. ஆனா ஒரு 250 எபிசோட் பண்ண உடனே யார் மிரட்டினாலோ அவளே நாங்க தப்பா புரிஞ்சுட்டோம், தப்புதான் நீ வந்து இப்படி பண்ற அப்படின்னு யாரோ சம்பவம், அவர் பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, கோடம்பக்கத்துல இருந்துதான் யாரோ ஒருத்தர் ரொம்ப ஹார்ஷா அப்படின்னு ஆரம்பிச்ச பொழுது அவர் மிரட்டல் விடுத்தார். அப்புறம் அவரே அந்த மிரட்டல வாபஸ் வாங்கினார். அப்புறம் போற இடத்துல பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம், பல ப்ராப்ளம்ஸ் சந்திச்சிருக்கோம். ஆனா 1500 எபிசோட் கண்டினியூஸா அந்த பீரியட்ல அந்த சேனல்ல அதுதான். ஸோ கார்த்தால டிவி ஆன் பண்ணா 9 மணிலேருந்து 11 மணி ராத்திரி வரைக்கும் என்னென்னவோ சீரியல் இருக்கு. அப்போ இந்த ஜனங்களை நம்ம சம்பிரதாயத்து பக்கம் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி சம்பிரதாய சீரியல் எடுக்கலாமா என்ன அப்படிங்கறத கைட்லைன் பண்ணும். இன்னைக்கு மக்களிடத்துல சீரிய சிந்தனை இல்ல, சீரியல் சிந்தனை தான் இருக்கு. இப்ப நாம புதுசா சீரியல் பண்ணிட்டா மட்டும் ஜனங்க அட்ராக்ட் ஆயிடுவாளா? அது மட்டுமே போறவே போறாது. வெறும் சீரியல் எடுக்கிறதுனாலயோ பிரசன்டேஷன் கொடுக்கறதுனாலயோ அதனால ஒரு அவேர்னஸ் வந்துருமா? காரணம் என்னன்னா, இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷனுடைய டாமினேஷன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதுல அட்ராக்ஷனுடையதான பர்சன்டேஜ் குறைச்சல், அந்த அட்ராக்ஷன் நாம நினைச்சிட்டு இருக்கிறது அவளை அட்ராக்ட் பண்ணல. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் லாகின் அண்ட் லிசனிங். த பீப்புள் ஆர் லாகின் பட் நாட் லிசனிங். அப்ப எதுவுமே இல்லாத பொழுது ஜனங்களுக்கு அது மட்டும்தான் ஒண்ணு இருந்தது. இப்ப எல்லாம் வந்து கொட்டுறது, எதையும் பாக்குறது இல்லை, எதையும் பாக்குறதுக்கு டைம் இல்ல. என்கிட்ட ஸ்கிரிப்டுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. இப்ப ஷார்ட் பிலிம்ஸ் கூட நிறைய பண்ணினேன். சமீபத்துல பாதை காட்டிய பங்குனி உத்தரவு ஒண்ணு பண்ணினேன், மேசிவா செலவழிச்சு பண்ணினேன், பெரிய செட் போட்டு பண்ணினேன். ஏன் ஜனங்க அது இப்படியா அப்படியா இருக்காமா, எங்க கொஞ்சம் எனக்கு அனுப்புறீங்களா லிங்க்? இரிட்டேஷன். சரி, யார் நம்ம கிட்ட வராளோ அவளுக்கு நம்ம சொல்லுவோம், வேண்டான்றவாள திருப்பி திருப்பி விரட்டி விரட்டி போய் கொடுத்து நான் என்ன வியாபாரமா பண்றேன்? எஸ்ய ஆகம கேவல ஜீவிக்காயே தம் ஞான பண்யம் வணிஜம் வரத்தி. எங்க உழபாக சுவாமி குரல் இன்னும் காதல் ஒழிச்சுட்டு இருக்கு. தன்னுடைய வித்திய மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கான், அந்த மாதிரி நானும் ஒண்ணு கொடுத்துருக்கேன். ஜனங்க கவனிக்கல, அவளுக்கு ஒரு கரிஷ்மா தேவைப்படுறது. தே வாண்ட்ஸ் டு நோ அபவுட் அவர் சம்பிரதாயம் பட் நாட் இன் த சாம்பிரதாயிக் வே. ஆக்சுவலி சுவாமி ராமானுஜா சேஸ் அப்படின்னு பேசுறது அவர் ரொம்ப பெரிய பெருமை நினைச்சிட்டு இருக்கா. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு சந்தியான முன்னியானு கேட்டா கோவம். ஆக்சுவலி ஐ எம் ரிலீஜியஸ் பட் அப்படின்னு சொல்லணும் அவன். அதே அவன் ஒரு ஹோட்டல்ல சாயங்காலம் கார்பரேட் டின்னர்னா அதுக்கு கப்பலை உள்ளிலாம் போட்டுட்டு போட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஒரு ட்ரெஸ் கோடோட போறதுக்கு ரெடியா இருப்பான். இங்க வந்து அவன் ஒட்டி நாயன்னு ஒரு பேசுவான், எனக்கு ஐ எம் வெரி டயர்ட், விட்டுடு என்கிட்ட வந்தா இதான் பிரின்சிபிள், இப்படித்தான் இருக்கணும், இதான் உனக்கு, உட்காரையா உட்கார், அப்புறம் உன் பொட்டன்ஷியல ரெண்டு வருஷம் கழிச்சு பேசு, இப்பயே புதிக்காது